35வது நாளுக்கான தியானம். புதிதான கட்டளை. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே அது நிறைவேறும் அளவும் நான் இனி அதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 22:14-16. லெந்து நாட்களில் வருகிற மவுண்டி தேர்ஸ்டே என்பது இயேசு கிறிஸ்து கடைசி ராபோஜனம் அனுசரித்ததை கூறும்படியாக தங்கள் ஆலயங்களில் அந்த நாளில் ராபோஜனம் வைக்கிறார்கள். மவுண்டி என்பதற்கு மாண்டட்டும், அதாவது கமாண்ட் அல்லது கட்டளை என்பது பொருள். இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று யோவான் 13:34 வாசிக்கிறோம் அல்லவா. அந்த கட்டளை இந்த மவுண்டி தேர்ஸ்டே, இந்த வியாழன் அன்று கொடுத்த கட்டளை தான் அது. அதை நினைவு கூறும்படியாக மவுண்டட்டம் என்பதை மவுண்டி தேர்ஸ்டே என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இந்த கடைசி ராபோஜனம் மேல் வீட்டறையில் நடைபெற்றது. இங்குதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இங்குதான் முதலாவது சபை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மேல் வீட்டறை மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளின் வீடு என்று நம்பப்படுகிறது. அப்போஸ்தலர் 12:12. அங்கு கிறிஸ்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு சீஷர்களுடைய கால்களை கழுவ தொடங்கினார் என்று யோவான் 13:4-12 பார்க்கிறோம். இதை வெளிப்படுத்தும் வண்ணம் முன் கால்களில் இங்கிலாந்து முன்னாடி உள்ள கால்களில் இங்கிலாந்து அரசர் 12 பேர்களின் கால்களை கழுவி அந்த பாதங்களை முத்தமிடுவாராம். அவர்களுடைய கால்களை முதலாவது சுத்தம் செய்த பின்புதான் அரசர் கழுவுவார். இப்போது அந்த பழக்கம் மாறி மவுண்டி மணி என்னும் நாட்டின் வயதான மக்களுக்கு பணத்தை கொடுக்கும் பழக்கம் இன்று வரை கையாளப்பட்டு வருகிறது. ராபோஜனத்தை முடித்த பின் அவர் கெச்சமேனி தோட்டத்திற்கு வருகிறார். அங்கு தமக்கு பிரியமான 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் வியாகுலப்படவும் வேதனைப்படவும் தொடங்கி சற்று தூரம் அப்புறமாக போய் தம் வேர்வை இரத்தமாக மாறும் வரை வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். ஆனால் அவருடைய சீஷர்கள் தூக்க மயக்கத்தால் தூங்கிவிடுகிறார்கள். அவர் 3 முறை ஜெபித்து வரும்போது யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுத்து அவரை பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவின் அரண்மனைக்கு கொண்டு செல்கிறார்கள். பின்னர் அண்ணா பிரதான ஆசாரியனாய் இருந்த காய்பாவின் இடத்திற்கு கட்டுண்டவராக இயேசுவை அனுப்புகிறான். அங்குதான் பேதுரு 3 முறை கர்த்தரை மறுதளிக்கிறான். அங்கிருந்து தேசாதிபதியாகிய பிலாத்துவின் அரண்மனைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார். அப்போது விடியற் காலமாகிறது. யோவான் 18:24-27 உள்ள வசனங்களில் இவைகளை பார்க்கலாம். இதை கிறிஸ்தவர்கள் கொண்டாட வேண்டுமா என்கிற கேள்விக்கு, அதை குறித்து வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை என்றாலும் அவருடைய கடைசி ராபோஜனத்தையும் அவர் நமக்காக பட்ட பாடுகளையும் அவருடைய தாழ்மையையும் நினைவு கூறுவது நல்லது என்றாலும், கர்த்தர் இல்லாதபடி அவர் செய்த காரியங்களை பேருக்காக அல்லது ஏதோ கடமைக்காக செய்வோம் என்றால், அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறாதபடி மற்ற சடங்காச்சாரங்களை மாத்திரம் நாம் கை கொண்டால் அவற்றை செய்வதனால் அல்லது கொண்டாடுவதனால் எந்த பயனும் இல்லை என்பது மட்டும் நிச்சயம். இதே நாளில் யூதர்கள் தங்கள் பஸ்கா பண்டிகையின் ஆயத்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஒரு பாடல் வரி இவ்வாறு சொல்கிறது, காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை, கொலை செய்யவே கொண்டு போனாரே, இதை காணும் உள்ளம் தாங்குமோ, பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சக பாரினில் பலியாக மாண்டாரே. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். புனித வியாழன் என்று உலகமெங்கும் கொண்டாடப்படும் அந்த நாள், கிறிஸ்தவர்கள் தாங்கள் எதற்காக அதை கொண்டாடுகிறோம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவர தேவன் கிருபை செய்வீராக. இந்த நாட்களில் லெந்து காலங்கள் என்று உபவாசித்து துக்கப்படுகிற மக்கள் தங்கள் பாவத்தை நினைத்து துக்கப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்து எதற்காக இத்தனை பாடுபட்டார் என்பதை உணரும் இருதயத்தை தாருமையா. ஏதோ சடங்காச்சாரத்திற்காக காரியங்களை செய்யாதபடி உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை குறித்த நேசத்தையும் அவருடைய பாடுகளின் காரணத்தையும் உணர்ந்து அதை கடைபிடிக்க தேவன் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.